வணக்கம், நான் ரமேஷ் பேசுகிறேங்க. இது இந்த தென்னை வந்து பென்சில் டாப்னு சொல்லுவாங்க. பொள்ளாச்சி பகுதியில் மரங்களில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் இல்லாமல் நோய் தாக்குதலோடு வந்து பென்சில் டாப்னு ஒரு நோய் இருக்குது. அது வந்து இந்த மரம் அவ்வளோதான், இதுக்கப்புறம் பிழைக்காது, அதை எதுவும் பண்ண முடியாதுன்னு மக்களும் சரி பல விஞ்ஞானிகளும்ன்ற அரசாங்க அதிகாரிகளும் சரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. இது சக்தி பிரகாஷோட தோட்டம் பொள்ளாச்சி. அவரோட தோட்டத்தில் முத முத ஐயாவும் நானும் போகும்போது சக்தி பிரகாஷ் அழைச்சிட்டு போய் காட்டினாப்புல, அப்போ வந்து பென்சில் டாப் ஒரு நாலு நாலு கீற்றுகளோடு இருந்தது மரம். ஐயா கிட்ட சொன்னேன், நான் சொன்னேன், ஐயா இந்த மரம் வந்து இளநி காய்க்கணும், ரெண்டு இளநி மூணு இளநியாவது காய்ச்சி, ஒரு இளநியாவது காய்ச்சாதான் நான் இது வந்து இதை நான் நம்புவேன் அப்படின்னு நான் சொன்னேன். ஐயா அப்போ சொன்னாப்புல பந்தயம் கூட கட்டணும் நாங்கள். ஐயா சொன்னாப்புல அப்போ கண்டிப்பாக இது காய்க்கும், நம்ம முறைப்படி இது பண்ணும்போது காய்க்கும், பென்சில் டாப் மரத்தையே மாற்றலாம் அப்படின்னு அந்த பதிவில் சொல்லியிருப்பாப்புல. இருக்குது, முன்னாடியும் பதிவுகள் இருக்குது. ஐயா எனக்கு இந்த ஃபோட்டோ அமைச்சிருப்பாப்புல, பாரு தம்பி பென்சில் டாப் மரம் வந்திருக்கு அப்படின்னு அமைச்சிருந்தாள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள், நல்ல விஷயங்கள் இந்த பூமியை காக்கிறதுக்கும் பூமியில் இருக்கிற தாவரங்களையும் உயிரினங்களையும் காப்பதற்கும் ஐயா போன்ற நல்ல உள்ளங்கள் தொடர்ந்து நம்பிக்கையோடும் அவங்க நம்பிக்கையை வச்சுட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. நண்பர்களும் கூட பயணிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஐயாவுக்கும் நண்பர் சக்தி பிரகாஷுக்கும் என்னோட நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன். இதை பார்த்து மற்ற நண்பர்கள் பென்சில் டாப் மரத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து துளிர்க்க வைக்க முடியும், காய்க்க வைக்க முடியும் அப்படின்னு இதிலிருந்து இந்த உண்மையை வந்து நம்ம எடுத்து சொல்கிறோம். ரொம்ப நன்றிங்க ஐயா. கண்டிப்பாக நம்ம பந்தயத்தில் என்ன சொன்னோமோ அதை செஞ்சிடலாம் ஐயா. நன்றிங்க ஐயா.